ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வகுலபூஷண மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமத் ஸ்ரீ கோதாயை நமஹ, ஸ்ரீ ரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமஹ, ஸ்ரீ தரங்க முகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மனே நம. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவி தார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்ய மாமஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ச தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஸ் ஸர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் ப்ரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்தி சார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரிரேனு பரகால யதீந்திரமிஸ்ரம் ஸ்ரீமத் பராங்கு சமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். நீளாதுங்கஸ்தனகிரி தடீ சுப்தம் உத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்வஜினி கலிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கூதாதஸ்யை நமயிதமிதம் பூயையே வாஸ்து பூயஹ. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. நமஸ்ததசே. கோதையானவள் பெரியாழ்வாரோட திருக்குமாரதி அப்படிங்கறதையே மறந்து ஆய்குல பெண்ணாக அனுகாரம் பண்ணிண்டு இருந்தது போதும் அப்படின்னு இப்ப கிருஷ்ணரே சாய்க்கிற. கோதா, நீ என்னுடையவளாக என்னை ஆண்டவளாக என் ஆண்டாளாக மாறு அப்படின்னு பெருமாள் கேட்க, சரி கோவிந்தா அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய ஸ்திதியில இருந்து கொடுக்கும் பாசுரம் இந்த பாசுரம். இந்த பாசுரத்தோட முடிவுல ஏலோர் எம்பாவாயின்னு இருக்காது. ஏன்னா அவள் இப்போது வந்து பெரியாழ்வாரோட திருக்குமாரத்தி அப்படிங்கறதுனால இந்த அடுத்த பெண்களை அழைச்சு சொல்ற மாதிரியான பாசுரமா இது இல்ல. இது நிறைவு பாசுரமா இருக்கிறதுனால வெறும் எம்பாவாய் அப்படின்னு தான் இருக்கும். ஏலோ அப்படின்னு அழைக்கிற மாதிரியான வார்த்தைகள் இதுல கிடையாது. வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்டவாற்றை அணிப்புதுவை பைங்கமல தந்தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கிப் பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோள் செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். வங்கக்கடல் கடைந்த அப்படின்னு ஆரம்பிச்சா. வங்கம் அப்படின்னா அலைகள் அப்படின்னு, அலைகள் நிறைந்த கடல், அதை கடைந்தார் பெருமாள். வங்கக்கடலை கடைந்தார்னு அர்த்தம் கிடையாது இதுக்கு. வங்கம்ன்றது அலைகளை குறிக்கிற வார்த்தை. ஆக இந்த இடத்துல சமுத்திர மதனமானது சொல்லப்படுறது. மந்திரமலையை மத்தாகவும் வாசுகியை கயிறாகவும் வச்சுண்டு பெருமாள் கடையும் போது அந்த கீழே வந்து அது அமிழத் தொடங்கிறது அந்த மலையானது. அப்ப பெருமாள் வந்து கூர்மாவதாரம் எடுத்து முதுகல தாங்கினார். அதுக்கப்புறமா திரும்பாவா வந்து அதை கடையும் போது மலையானது மேலே எழும்ப ஆரம்பிச்சிருக்கும். உடனே பெருமாள் கருடாரூடனா வந்து மேலேந்தும் அதை அழுத்திண்டு அவர் தான் நின்றார். அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் தேவர்களும் அசுரர்களும் கடையறா, ஆனா எதுவுமே வரவே இல்லை. ஏன்னா அந்த பலம் போறல அவளுக்கு அதை கடையறதுக்கு. அதனால ரெண்டு பக்கமும் அவரே நின்றுண்டு கடைய ஆரம்பிக்கிற. ஆக இதுவரைக்கும் மேல கீழே இந்த பக்கம் அந்த பக்கம் நாலு பக்கமாகவும் பெருமாளே இருக்கார். இது போதாதுன்னு இது அமிர்தத்தை பங்கு பிரிக்கிறதுக்காக மோகினின்னு வேற ஒரு அவதாரம் எடுத்தார். ஆக இந்த வங்கக்கடலை கடைஞ்சதுல அஞ்சு விதமான அவதாரம் உண்டு பெருமாளுக்கு. இது அதனால ரொம்ப விசேஷமான அவதாரம். ஸ்ரீமத் ராமாயணத்துல வரும், ஸ்ரீமத் பாகவதத்துல உண்டு, ஆக எல்லா விஷ்ணு புராணத்துல உண்டு, எல்லாத்துலயுமே இது எடுப்பான். அப்படி வங்கக்கடலை கடைஞ்சாரே எதுக்காக அப்படின்னா, தேவர்களுக்காக, அவளுக்கு அந்த அமிர்தம் கிடைக்கணுங்கிறதுக்காக, இல்ல அசுரர்களுக்கு அந்த அமிர்தம் கிடைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மோகினி அவதாரம் எடுத்தார். இந்த மாதிரி எல்லாம் இதுக்கு நிறைய காரணம் இருக்கலாம். ஆனா பெருமாள் வந்து எதுக்காக வங்கக்கடலை கடைஞ்சார் அப்படின்னா, அவருக்கு அந்த மாதவன்ற பேர் வேணும், அதுக்காக அவர் கடைஞ்சார். ஏன்னா இவாளுக்கெல்லாம் கடையறதுக்கு காரணம் ஒன்னு இருந்தது, அது அமிர்தம். ஆனா பெருமாளுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவருக்கு பிராட்டி வேணும். அந்த அமிர்தத்திலேந்து அந்த கடலை கடையும் போது அதுலேருந்து பிராட்டி வருவோங்கிறதுக்காக தான் அவரே கடையற. இது அந்த துர்வாச முனிவரோட சாபத்தினால, இந்திரனோட அலட்சியத்தினால ஏற்பட்ட விபரீதம். பிராட்டியானவள் நான் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவ சமுத்திரத்துல போயிடுறா. அதுக்கப்புறமா கடைஞ்சு பிராட்டியானவள் வெளியில வரா. இவா எல்லாருக்கும் அமிர்தம் வேணும்னு இருக்கும்போது பெருமாளுக்கு மட்டும் பிராட்டி தான் வேணும்னு இருந்தது. அதனாலதான் அந்த மான்ற பிராட்டிய தவம் பண்ணி இவர் அடைஞ்சதுனாலதான் மாதவன்ற பேரு இவருக்கு இந்த வங்கக்கடலை கடையும் போது கிடைச்சதுனால வங்கக்கடல் கடைந்த மாதவனை அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் அதை குறிப்பிடுறார். திவ்யமால்யாம் பரதரா ஸ்நாதா பூஷண பூஷிதா பஷ்யதாம் சர்வதேவானாம் யயௌவக்ஷஸ்தலம் ஹரேகே அப்படின்னு பெருமாளை வந்து அப்படியே வக்ஷஸ்தலத்துல, பெருமாளோட வக்ஷஸ்தலத்துல ஏறி உட்கார்ந்துட்டா இத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கும் போது அப்படின்னு. ஏன்னா இந்த நாலு விதமாவும் இருந்து பெருமாளே வந்து கடைஞ்சுட்டு இருக்கார் அப்படின்னும் போது அவருக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதனால அவர் ஒரு ஓரமா போய், இந்த அமிர்தம் வந்தத உடனே, பிராட்டி வந்த உடனே அவர் ஒரு ஓரமா போய் நின்றுன்றார். அவர் அப்படி திரும்பி நிக்கிறார், அவரோட அந்த சிகையானது அவிழ்ந்து காத்துல அப்படி பறந்துட்டு இருக்கும். அந்த குழல் குழலா அப்படி பறந்துட்டு இருக்கு, அல அலையா இருக்கு. இந்த பக்கம் பார்க்கடல்ல ஒரு அல, இந்த பக்கம் பெருமாளோட கேசத்திலேருந்து ஒரு அல, அந்த மாதிரி. இது தூரத்துல இருந்து பிராட்டி பாக்குறா. எல்லாரும் பிராட்டியோட பார்வை தம் மேல விழாதான்னு அத்தனை பேரும் காத்துட்டு இருக்கா. ஏதோ தேவர்கள் அசுரர்கள் இல்ல, முனிவர்கள் மகரிஷிகள் அத்தனை பேருமே காத்துட்டு இருக்கா. பிரம்மா சிவன் உட்பட அத்தனை பேரும் பாத்துட்டு இருக்கா. பிராட்டியானவள் நம்ம பக்கம் திரும்ப மாட்டாளா, நம்மளுக்கு அவ கையில இருக்கிற மாலையை போட மாட்டாளான்னு கூட சமுத்திரராஜன் வர. ஏன்னா சமுத்திரராஜன் அவளோட தகப்பன் அர்ஸ்தானம் இந்த இடத்துல. சமுத்திரத்திலேருந்து அவ வெளியில வந்ததுனால சமுத்திரராஜன் அப்பாவா போயிடுறார். அவர் ஒருத்தர் ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வர்றார். ஆனா கூடவே அவளுக்கு வந்து ஒரு சமிக்ஞை செய்யறார், இவெல்லாம் வேண்டாம் வேண்டாம். இவ எல்லாரும் பிராட்டிய பாத்துட்டு இருக்கும் போது பிராட்டி பாக்குறா, ஆனா பெருமாள் மட்டும் பார்க்காம அந்த பக்கம் திரும்பி நின்றுந்தாராம். அதனால பிராட்டி என்ன பண்ணாலும் நேர வந்து எல்லா தேவர்களும் பார்த்துட்டு இருக்கும் போது பெருமாள் கழுத்துல அந்த மாலையை போட்டு அவரோட வக்ஷஸ்தலத்துல போய் அமர்ந்துட்டாளாம். பஷ்யதாம் சர்வதேவானாம், எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போது யயோ வக்ஷஸ்தலம் ஹரேகே அப்படின்னு. இது நம்மளோட நாச்சியார் வந்து இதுல நாச்சியார் திருமொழியில சாய்க்கும் போது மதுர கொழிஞ்சாறு அப்படின்னு தாயார. அந்த மதுர கொழிஞ்சாறு, அதாவது ஆழ்வார் சாய்ப்பார் அன்னிக்கும் அமுதூரும் என் ஆவுக்கேன்னு. அந்த மாதிரி பிராட்டிய மதுர கொழிஞ்சாறு அப்படின்னு சொல்லும் போதே வாயெல்லாம் இனிக்கிறது அப்படின்ற ஒரு உணர்வு வரும் நமக்கு. அவ்வளவு அழகான ஒரு தமிழ் பதம் தேடி போட்டிருப்போம் பிராட்டிக்காக ஆண்டாள் நாச்சியார், மதுர கொழிஞ்சாறுன்னு. ஆக இந்த வங்கக்கடல் கடைஞ்சது எதுக்கு அப்படின்னா, அமிர்தத்துக்காக இல்ல, கூர்மாவதாரத்துக்காக இல்ல, மோகினி அவதாரத்துக்காக இல்ல, தா மாதவன்னு பேர் வாங்கணும்ன்றதுக்காகவும், சுருள் சுருளா கேசம் இருக்கிறதுனால கேசவன்னு பேர் வாங்கறதுக்காகவும் பெருமாள் கடைஞ்சர். இன்னொரு விஷயம் என்னன்னா, காண்ட பிரம்மனை காட்டிலும் ஈசனை காட்டிலும் உயர்ந்தவன் அப்படின்றதுனாலயும் இவருக்கு கேசவன்ற பேர் உண்டு. ஏன்னா அங்க வரிசையில் அவளும் நிக்கிறான், எல்லாரையும் தாண்டிட்டு போய் தான் பிராட்டியானவள் பெருமாளுக்கு மாலைய சமர்ப்பிக்கிறான்றதுனால, அந்த காண்ட பிரம்மனை காட்டிலும் ஈசனை காட்டிலும் உயர்ந்ததான கேசவனை அடைந்தாள் அப்படின்னு. இதெல்லாம் சரி, ஆனா கிருஷ்ணனை தானே வேண்டிட்டு வந்தா இங்கே இந்த ஆண்டாள் நாச்சியாரும் அவளோட அந்த கோஷ்டிகளும். அவ எதுக்கு வங்கக்கடல் கடைந்த மாதவனையும் கேசவனையும் பத்தி பாடுறா அப்படின்னா, மாதவன் பார்க்கடலை கடைந்து பெண்ணை அடைந்தான், கிருஷ்ணன் தயிர்கடலை கடைந்து வெண்ணை அடைந்தான். அதனாலயா அப்படின்னா, அதனாலலாம் இல்ல, வேதாந்த சாகரம் கிருஷ்ணஹா ஸ்வயம் லோக ஹிதாயவை மமந்த பார்த்த தண்டேன கீதாமிருதம் அபூத் சுபம் அப்படின்னு சாய்ப்பான். அதாவது வேதாந்தம்ன்ற சாகரத்தை லோக ரக்ஷணத்துக்காக, இவா வந்து இது அமிர்தத்துக்காக கடைஞ்ச மாதிரி இது லோக ரக்ஷணத்துக்காக அர்ஜுனனை மத்தா வச்சு கடைஞ்சு அதுலேருந்து கீதைன்ற அமிர்தத்தை பெருமாள் கொடுத்தார். ஆக இங்க வங்கக்கடல் கடைந்த மாதவனை எதுக்கு சொல்றான்னா, அந்த கீதைய கடைஞ்சு கொடுத்த கிருஷ்ணன் தான் இந்த வங்கக்கடலையும் கடைஞ்சான்றதுனால அந்த சாமியத்துக்காக இங்க வங்கக்கடலை கடைந்த அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த கீதையில தான் சர்வதர்மான் பரித்தியச்சன் முக்கியமான அந்த மதுர கொழுஞ்சாறு மாதிரி ஒரு அமிர்த சாரம் இருக்கு. அதனால இந்த அந்த கடைதல் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்ங்கிறதுனால அதை ஞாபகப்படுத்துறதுக்கு இந்த வங்கம் அப்படிங்கிற பதத்துக்கு ஈக்வேட் பண்ற. இப்ப இந்த வங்கம்ன்ற பதத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கப்பல்னு ஒரு அர்த்தம் உண்டு. வேதாந்த சாகரத்துல வேதாந்தம் அப்படின்றத எடுத்துட்டோம்னா அது ஒரு சாகரம் மாதிரி. அந்த சாகரத்துல 32 விதமான கப்பல் உண்டாம். இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு போகிறதுக்கு இந்த 32 விதமான கப்பலுமே உதவும். ஆனா இந்த 32 விதமான கப்பல் எது அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம வந்து பெருமாளை அடையறதுக்கான வழிகள், தகர வித்யைகள், இந்த 32 வித்யைகள் இருக்கு. அதெல்லாம் வந்து எல்லா கப்பல்லையும் நம்மளால ஏறவே முடியாது. அதனால நமக்காக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கப்பல் எது அப்படின்னா, நம்மை ஏற்றி செல்லக்கூடிய கப்பல்னா அது சரணாகதி வித்யை. ஆக கப்பல்கள் நிறைய இருக்கக்கூடிய வேதாந்த கடலாக இருந்தாலும் சரி, இல்ல பிராட்டி ஆவிர் பவித்த அந்த அலைகள் நிறைந்த பார்க்கடலாக இருந்தாலும் சரி, அதுக்கு அதிபதி என்னவோ எப்பவுமே இந்த மாதவன் தான் அப்படிங்கறதுனால மாதவனை கேசவனை அப்படின்னா. திங்கள் திருமுகத்து சேழிழையார் சென்றிடஞ்சி. சேழிழையார் அப்படின்னா நிறைய நகையெல்லாம் போட்டுருக்கிறவா. திங்கள் திருமுகத்து அப்படின்னா பூர்ண சந்திர மண்டலம் மாதிரி ரொம்ப அழகான முகத்தை உடையவர்கள் அப்படின்னு. இப்ப நம்ம பார்த்தோமே திவ்யமாலாம் பரதரா ஸ்நாதா பூஷண பூஷிதான்னு. அப்ப அதே மாதிரிதான் இவ இந்த வரியும் இருக்கு. அந்த அமிர்த மதத்தின் மதனத்தின் போது வெளியில வந்த பிராட்டி எப்படி இருந்தாலோ அதே மாதிரிதான் இங்க இவாளையும் ஆண்டாள் நாச்சியார் சொல்றா. ஏன் அப்படி அந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா, ஏன்னா இங்கேயும் ஒரு அமிர்த மதனம் இருக்கு. அதனாலதான் அதே மாதிரியான வரிகள் ஒப்பீடா இதை எடுக்கிறா. என்ன அப்படின்னா, அங்க அமிர்த மதனம் எதுக்கு நடந்ததுன்னு பார்த்தோம். இந்த அமிர்த மதனம் எதுக்குன்னா, சம்சாரம்னு ஒரு சாகரம் இருக்கு, அதுல இந்த ஜீவன்கள்லாம் தவிச்சுண்டு சிக்கி சிக்கி அந்த சம்சார சாகரத்துல சுழண்டுன்னு இருக்கு. அப்ப பெருமாள் என்ன பண்றார், ஆச்சாரியன்னு ஒரு மத்த வச்சு பெருமாள் கடையறார். அப்படி கடைஞ்ச உடனே அதுலேருந்து அமிர்தமயமான ஒரு ஒரு ஞானத்தோடு கூடிய சாரமான ஜீவன்கள் மட்டும் வெளியில வருது. வெண்ண மாதிரி அந்த மாதிரி வரக்கூடிய அந்த ஜீவன்கள் இருக்கே, அவளுக்கு அப்படி ஒரு தேஜஸ் இருக்கு. ஆக அந்த மதனத்திலேந்து வெளில வந்த ஜீவன்களுக்கு சோபையானது, அந்த அழகானது அப்படி இருக்கிறதுனால இத இப்ப பிராட்டி வந்தப்ப எப்படி இருந்ததோ அதுக்கு ஒப்பீடு பண்ற மாதிரி திங்கள் திருமுகத்து சேழிழையார் சென்றிரஞ்சு அப்படின்னா, ரெண்டு பேரையும் அந்த மாதிரி ஒன்னா சொல்லலாமா அப்படின்னா, பிராட்டியும் ஜீவாத்மாக்களையும் இந்த மாதிரி ஒப்பீடு பண்ணலாமா அப்படின்னா, ஆழ்வார் சாய்க்கிற நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் அன்பன்னு. அதாவது முதல்ல ஜீவாத்மாக்கு தான் பெருமாள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாராம், ஜீவாத்மாக்கள் தான் ரொம்ப இஷ்டமா பெருமாளுக்கு. இது ஆழ்வாரே சாய்க்கிற நமக்கு அப்புறமா தான் பூவின் மிசை நங்கை வரா அந்த லிஸ்ட்லன்றதுனால, இந்த ஜீவன்கள் இந்த பெருமாளோட இந்த மதனத்தும் போது ஆச்சாரியனை முன்னிட்டு ஆச்சாரியனை மத்தா வச்சு கடைஞ்சப்ப வந்தப்ப அந்த ஜீவன்கள் பெருமாளுக்கு நிச்சயமாவே ஒசத்தி தான். அதனால அவ அழகாக தான் இருப்பா. ஆக இப்படி வந்த இந்த ஜீவன்கள் அங்கப்பறை கொண்ட வாற்றை அப்படின்னா, அங்கு அப்பறை கொண்ட வாற்றை அப்படின்னு பிரிக்கிறார். அந்த ஆயர்பாடியில கோபர்கள் நிர்பந்தம் ரொம்ப இருந்தது. அதாவது இவெல்லாம் வெளியிலேயே விடல. இந்த பொண்களை நம்ம முதல்லயே அவதாரிகை போதே பார்த்தோம். கோபர்கள்லாம் கிருஷ்ணன் வந்து என் பொண்ண கல்யாணம் பண்ணிடுவான்ற பயத்துல வெளிலையே விடல. அப்ப மழை பெய்யலன்ற ஒரு காரணத்தினாலதான் கன்னிகைகள் நோன்பு நோக்கறான்னு சொன்னோம். ஆக இந்த கிருஷ்ணன் கிட்ட போய் பறை வாங்கிக்க அனுமதிச்சா அந்த கோபர்கள், ஏன்னா இப்ப அவளுக்கு மழை பொழிஞ்சாகணும்ன்றதுனால. அப்படி ஒவ்வொரு பெண்ணோட தந்தையும் அவளை அனுமதிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த பறைன்ற வாத்தியத்தை வாங்கிக்கிறதுக்கு. அவளையும் ஒரு பக்கம் சமாளிக்கணும். அதே சமயத்துல நீ கிருஷ்ணன் கிட்ட என்ன கேட்க போறேன்னா, பறை கேட்க போறேன்னு. ஆனா அந்த பறை என்ன அப்படிங்கறதையும் சொல்லணும் கிருஷ்ணன் கிட்ட. ஆக அங்கு அப்பறை கொண்ட வாற்றை, ஆற்றை அப்படின்னா அதன்படி, அதன் பிரகாரம், அந்த மாதிரி. ஆக நாங்க அந்த பறையை கொண்ட விதம் இருக்கே அப்பப்பா அப்படிங்கிற அகோது. நாங்க ஒரு பக்கம் எங்க நந்தகோபர் அவரையும் சமாளிக்கணும், ஏன்னா கிருஷ்ணனோட நாங்க பேசுறோம்னா நந்தகோபர் பார்த்துட்டு இருப்பார். இன்னொரு பக்கம் இந்த ஆயர்களோட அவளோட கண்காணிப்பும் இருக்கும், இந்த கோபர்கள் இவாள்லாமும் பார்த்துட்டு இருக்கா. இதுக்கு நடுவுல நாங்க நோன்பு நோக்கிறோம், மழை வரணும், அதுக்காக பற கேக்கிறோம் நாங்க சொல்லணும். ஆனா உனக்கு மட்டும் புரியணும், நாங்க மேலோட்டமா கேக்கிறது வெறும் பறைன்ற வாத்தியம், ஆனா உட்பொருளா கேக்கிறது பரம புருஷார்த்தமான பகவத் கைங்கரியன்றது. இப்படி இவ்வளோக்கு நடுவுல நாங்க இதெல்லாம் பண்ண வேண்டி இருந்ததே அங்கு அப்பறை கொண்ட வாற்றை அப்படின்னா. உடனே கிருஷ்ணர் கேக்குறது, இதெல்லாம் எங்க இருக்கு, எந்த பிரமாணத்துல இருக்கு, யார் சொல்லி கொடுத்தான்னு நீங்க இந்த மாதிரி எல்லாம் நோன்பு நோத்தீங்கோ அப்படின்னு. பாண்டாள் நாச்சியார் சாய்க்கிறார், அணிப்புதுவை பைங்கமல தந்தெறியில் பட்டர்பிரான் அப்படின்னா. அணிப்புதுவைன்னு சொல்லப்படுற ஸ்ரீவில்லிபுத்தூர், இந்த ஸ்ரீவில்லிபுத்தூருங்கிறது ஒரு மிதிலை, அயோத்தி, துவாரகா அந்த மாதிரி ரொம்ப புண்ணியமான பூமி இது. ஆண்டாளோட அவதாரஸ்தலம்ங்கிறதுனால ஜானகியோட சீதையோட அவதாரஸ்தலமான மிதிலைக்கு ஒப்பானது இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர். அப்பேற்பட்ட அணிப்புதுவையில இருக்கக்கூடிய விஷ்ணு சித்தரான பட்டர்பிரான் எப்பவுமே மாலை சாத்தின்னு இருப்பாராம். அவர் என்ன மாலை சாத்தின்னு இருப்பார்னா, ஒன்னு துளசி மாலை சாத்தின்னு இருப்பாராம், ஒன்னு தாமர மாலை சாத்தின்னு இருப்பாராம். துளசி மாலை பெருமாளோட அம்சத்துக்காக, பிராட்டியோட அம்சத்துக்காக தாமர மாலை சாத்தின்னு இருப்பாராம். ஏன்னா ரெண்டு பேரோட பரத்துவத்தையும் காட்டும் விதமா அவர் ரெண்டு மாலையும் சாத்தின்னு இருப்பாராம். கல்பசூத்திரத்துக்கு வியாக்கியானம் எழுதினவர் இவர். குருமுகம் இல்லாமலேயே வேதம் அத்தனையும் கத்துண்டவர். அவருக்கு அப்படியே தானாகவே சுயமாகவே அவருக்கு வருமா அந்த பெரியாழ்வார். அந்த மாதிரி வேதம் அத்தனையும் ஒரு குருமுகமா இல்லாம ஆனாலும் அவர் சொல்லுவாரோ, அப்படி இவருக்கு இயற்கையாகவே ஏற்றம் உண்டுன்றதுனால அவரோட பொண்ணு, அதனால தனக்கு ஏற்றம் அப்படிங்கிறார். அதாவது இதுல முக்கியமான விஷயமா ஆண்டாள் நாச்சியார் நமக்கு சொல்லித்தரது என்னன்னா, குரு முகேன ஆச்சாரிய முகேன தந்தையை முன்னிட்டு இப்படிதான் நம்மள நம்ம சொல்லிக்கணுமே தவிர நான் கோதை சொன்னேன் அப்படின்னு அவ சொல்லவே இல்லை. ஆக இவ்வளவு புகழ் வாய்ந்த அந்த பட்டர்பிரான் திருக்குமாரதி, அது மட்டும் இல்ல சிஷ்யை, சிஷ்யான கோதை சொன்னேன் அப்படின்றா. நான் கோதை சொன்னேன்னு சொல்லவே இல்லை, பட்டர்பிரானோட குமாரதி, பட்டர்பிரானோட சிஷ்யுமான இந்த கோதை சொன்ன அப்படின்னு ஆச்சாரியனை முன்னிட்டு இதை சொல்றான். ஆக இந்த உபனிஷத்துன்னு பார்த்தோம்னா இதுல வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ஆனா அது யாருக்குமே புரியாது, ஏன்னா அது வந்து சம்ஸ்கிருதத்துல இருக்கும், ரொம்ப சில பேருக்கு தான் புரியும். அந்த சில பேர் ரொம்ப ஞானவான்களா இருப்பா, அதனால அவா சொல்றது நமக்கு புரியவே புரியாது. ஏன்னா நம்மளோட ஞானமானது ரொம்ப கம்மியா இருக்கும், அவா சொல்றத நம்மளால புரிஞ்சுக்க கூட முடியாது. ஆக அப்படி இருந்த ஒரு உபனிஷத்தை அதை தமிழாக்கி அதை ஒரு பாட்டு மாதிரி, ஒரு ஈஸியா பாடுற அளவுக்கு ஒரு பாட்டாக்கி பாமாலையாக்கி நமக்கு கொடுத்துருக்க ஆண்டாள் நாச்சியார்னா அவளோட காருண்யத்தை நம்ம என்ன சொல்றது. ஆக கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே அப்படின்னா, நிறைய வாசனை இருக்கக்கூடிய பூவை வச்சு கட்டின பூமாலை இல்லை இது, நிறைய அநேக விதமான தத்துவங்களை வச்சு கட்டின பாமாலை இது. எதுல தமிழ்ல சங்கத்தமிழ் மாலை அப்படின்னா, ஆண்டாள் காலத்திலேயே இந்த திருப்பாவை எல்லாரும் கூட்டம் கூட்டமா சேவிப்பாங்க. சங்கம்னா கூட்டம் கூட்டமா, அவள்லாம் அப்படி ரசிச்சாலும் அவ எல்லாருமே சேவிப்பான்றதுனால இது சங்கத்தமிழ் மாலை. தமிழுக்கே ஒரு ஸ்பெஷலான வார்த்தைங்கிறது அந்த ழகரம், அது ஆழிமழை கண்ணால அவ உபயோகிச்ச விதம் அது ரொம்ப தனித்துவம்ங்கிறதுனால சங்கத்தமிழ் மாலை. சங்க சான்ஸ்கிரிட்ல வந்து மூணாவது க நாலாவது க இருக்கும், அதுக்கு ரெண்டுத்துக்கும் வேற வேற அர்த்தம் வரும். சங்கம் அப்படின்னா ஒன்னு வந்து கூட்டம், இன்னொன்னு வந்து சேர்க்கை. சேர்க்கை நம்மள பெருமாளோட கொண்டு போய் சேர்க்கிற இந்த சங்கத்தமிழ் மாலை, நம்மள பாகவதாலோட கொண்டு போய் சேர்க்கிற இந்த சங்கத்தமிழ் மாலை. ஆக இந்த திருப்பாவையானது ஒரு அபிமானம், ஆசை, விருப்பத்தோடு ஒரு அனுபவிக்க வேண்டிய ரொம்ப அழகான கிரந்தம்ங்கிறதுனால இது சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே. இந்த முப்பது பாசுரத்தையும் தப்பாமல் அப்படின்னா தப்பு இல்லாமல், தப்பாமல்னா மிஸ் பண்ணாம விடாமல், சொல் பிழை இல்லை அல்லது ஒரு பொருள் பிழையெல்லாம் இல்லாம இதை வாசிக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்றோம். முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார். இங்கு இந்த லோகத்துல இப்பரிசு அப்படின்றதுனா இந்த வகையில, எந்த வகையில அப்படின்னா இதை எப்படி அனுபவிக்கணுங்கிறதையும் நமக்கு சொல்லித்தரா. ஒண்ணு, இதோட சுவாபதேசத்தை கைங்கரிய ரூபமா பொருள் வரா மாதிரி நீங்க அனுபவிக்கலாம், இல்ல துவயம் அஷ்டாட்சரம் அந்த மந்திரங்களோட விவரணங்கள் வரா மாதிரி அனுபவிக்கலாம், இல்ல ஒரு பிரபன்னனுடைய அனுஷ்டானம் எப்படி இருக்கணும், ஒரு ஆச்சாரியனை எப்படி பற்றி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு அனுபவமா இத சுவாபதேசமா இருக்கா மாதிரி இதை அனுபவிக்கலாம். இப்ப நம்ம முக்கால்வாசி நம்ம பார்த்தது பிரபன்னனுடைய அனுஷ்டானத்தை ஒட்டிதான் நம்ம இதுக்கான சுவாபதேசம் பார்த்தோம். ஆனா இதுக்கான சுவாபதேசங்கள் நிறைய விதமா இருக்கு, அதை விதவிதமா அனுபவிக்க முடியும். நமக்கு வந்து அடியனுக்கு இருக்கிற இந்த மந்த புத்திக்கு இவ்வளவுதான் புரியறது அப்படின்றது, இவ்வளவு புரியறதுங்கிறதே அடியனோட மந்த புத்திக்கு ஜாஸ்தி. ஆனா அதுக்கு வியாக்கியார்த்தாக்கள் ஒன்னு ஒன்னு எடுக்கறத பார்த்தான்னா ஒரு அதனாலதான் வேதம் அனைத்துக்கும் வித்துன்னு சொல்லியிருக்கா. இதை எத்தனை விதமா சொல்லலாம் அப்படின்னு ஒரு நித்தியபடி ஆராதனத்துல இதை எப்படி வந்து பொருத்தி பார்க்கலாம் அப்படின்ற வரைக்கும் கூட இதுக்கான வியாக்கியானங்கள் இருக்கு. ஆக இப்பரிசுரைப்பார் அப்படின்னா இதுக்கான வியாக்கியானங்கள் சொல்றவா, இதை சொல்பவர்கள் இதை கேட்பவர்கள் இவா எல்லாருக்குமே சொல்றா, இவா எல்லாருக்குமே இதுல பலன் உண்டு அப்படிங்கிறா. ஈரிரண்டு மால்வரை தோல், பெரிய மலை மாதிரி பெருமாளுக்கு நாலு தோல் இருக்கு. நாலு தோல் எதுக்கு இருக்கு அப்படின்னா நாலு விதமான புருஷார்த்தங்களையும் நமக்கு அப்படியே அள்ளி கொடுக்கறதுக்காக தான் நாலு விதமான தோல் இருக்கு. அடைக்கலம்னு வருபவரை காப்பாத்துறதுக்காக, அப்ப வந்து சமயத்துல இவருக்கு அந்த காப்பாத்துறதுக்கு அந்த நாலு கரம் போராதுன்னு அட்டபயக்கரத்தானாவும் இவர் மாறிடுவார், எட்டு கைகளாகவும் மாறிடுவார். இன்னும் கூட தேவை அப்படின்னா பதினாலு பதினாறு ஆயுதங்களோட பதினாறு கைகளோட வந்துடுவார். பதினாறு ஆயுதத்தையும் எடுத்துட்டு வரணும்னா பதினாறு கைகளோடையும் இவர் வந்துடுவார். ஆக ஈர் இரண்டு அப்படின்னா ரெண்டு ரெண்டா வளர்ந்துட்டே போகும் இவருக்கு. வெறும ரெண்டு ரெண்டுன்னா நாலு கை தான் இவருக்குன்னு கிடையாது. ஏன்னா இவருக்கு அந்த காப்பாத்தணும்ன்ற துவரை வந்த உடனே அவருக்கு அத்தனை விதமான கைகளும் அவருக்கு வந்துருங்கிறதுனால ஈரிரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் அப்படின்னா பெருமாளோட செங்கன். இந்த செங்கன் கடாட்சத்தை நிறைய பாசுரத்துல நமக்கு உணர்த்திருக்கா நாச்சியார் ஏற்கனவே. கார்மேனி செங்கன், பங்கையக்கண்ணானை, செங்கன் சிச்சிறிதே, அங்கன் இரண்டும், அந்த மாதிரி கண்ணழகால கட்டி போடுற பெருமாள் இவர். அதனால செங்கன் அப்படின்றது பெருமாளோட ஒரு ஒரு பார்ட்டாவே ஆயிருக்கு. அந்த மாதிரி செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் அப்படின்னா செல்வத் திருமால் அப்படின்னு சொல்றது ரொம்ப அழகு. ஏன்னா திரு அப்படின்னாலே பிராட்டி வந்துடுறா. செல்வத் திருமால்னு சொன்னா அது இவ்வளோ அவ்வளவுதான் இல்ல, அப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் அது. ஆக இந்த பாசுரத்துல மாதவன் அப்படின்னு மா அப்படின்னு பிராட்டியை குறிக்க ஆரம்பிச்சு திருமுகம், அப்புறம் திருமாலால் அதுவும் செல்வத் திருமாலால், அப்புறம் திருவருள், இந்த மாதிரி பிராட்டிய முன்னிட்டே நிறைய சொல்றதுனால அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா வெறும பெருமாளை சேவிக்கிறது பிரயோஜனம் இல்ல, பிராட்டியோட இருக்கிற பெருமாளை சேவிக்கிறது தான் நமக்கு முக்கியம்ங்கிறதையும் ஆண்டாள் நாச்சியார் இங்க காமிச்சு கொடுக்கற. கிருஷ்ணர் வந்து கீதையில சொல்லும் போது ஒரு இடத்துல கூட பிராட்டிய பத்தி பேசவே இல்லை. கடைசியா மாமேக்கம் சரணம் ரஜல சொல்லும் போது அந்த மாம் அப்படின்ற சப்தத்துக்குள்ள இருக்கிற மா தான் பிராட்டியை குறிக்கிறதுன்னு வியாக்கியானம். ஆனா ஒரு இடத்துல கூட அந்த பதினெட்டு அத்தியாயத்திலயும் ஒரு இடத்துல கூட அவர் பிராட்டியை பத்தி சொல்லவே இல்லை. அது கண்ணனின் கீதை. ஆனா கோதையின் கீதையில எத்தனை இடத்துல பிராட்டியை பத்தி சொல்றா பாருங்க, அந்த நிறைவு பாசுரத்துல கூட பிராட்டியை முன்னிட்டே எத்தனை விஷயம் சொல்றா அப்படின்னா, அதனாலதான் நம்ம முதல்ல அவதாரிகையிலேயே சொன்னோம் கண்ணனின் கீதையை விட கோதையின் கீதைங்கிறது ரொம்பவே வசதி அப்படின்னு. இப்படி இந்த மாதிரி நம்ம இத சேவிக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் அப்படின்னா. எங்கும் அப்படின்னு சொன்னா எல்லா காலத்திலயும் எல்லா இடத்துலயும், எல்லா இடம்னா இந்த வெறுமை லீலா விபூதியில மட்டும் இல்ல, நித்திய விபூதியிலயும் நமக்கு பிராட்டியோட அருள் கிடைக்கும், திருவருள் தாயாரோட அனுகிரகம் கிடைக்கும். தாயாரோட அனுகிரகம் கிடைச்சிருத்துனா போதும், நமக்கு நிச்சயமா பெருமாளோட அனுகிரகமும் கிடைச்சிடும். ஆக திருவருள் நமக்கு எல்லா இடத்துலயும் கிடைக்கும் அப்படின்னு சாய்க்கிறார். இது வந்து ஒரு ஆத்ம யாத்திரை அப்படிங்கிறது நம்ம கையில இல்ல, அது பெருமாளுக்கு உட்பட்டது. தேக யாத்திரை அப்படிங்கறது நம்ம கையில இல்ல, ஏன்னா அது கர்மாவுக்கு உட்பட்டது. ஆக இந்த ரெண்டு வழியிலயுமே நம்ம பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுண்டு கைங்கரிய ரூபமா இந்த பிரபந்தத்தை அனுசந்தானம் பண்ணாலே எல்லா விதமான பலனும் நமக்கு கிடைக்கும்னு வியாக்கியார்த்தாக்கள் சாய்க்கிறார். ஆக நம்ம கையில எதுவுமே இல்ல, அத முதல்ல புரிஞ்சுண்டு எல்லாத்தையும் நடத்துறது பெருமாள் தான், பிராட்டி தான் அப்படின்றத புரிஞ்சுண்டு இந்த திருப்பாவைய அனுசந்தானம் பண்ணணும் அப்படிங்கிறார். ஆக கிருஷ்ணன் அர்ஜுனனை மத்தா வச்சுண்டு கீதைன்ற அமிர்தத்தை கொடுத்தது மாதிரி மாண்டாள் நாச்சியார் தன்னோட தோழிகளை மத்தா வச்சுண்டு கோதையின் கீதை அப்படின்ற இந்த திருப்பாவைய நம்மளோட மேன்மைக்காக ரொம்ப கருணையோட கொடுத்துருக்கா. ஏன்னா அந்த அந்த அந்த கீதையிலேயாவது அது கேட்ட உடனே அர்ஜுனன் மறந்து போயிட்டோம், ஆனா இங்க ஆண்டாள் நாச்சியார் சொல்லி கொடுத்தது நம்ம இன்றளவும் கூட மறக்கவே இல்லை. ஆக இப்படி கோதையின் கீதையானது கண்ணனின் கீதையை விட பல வகையில ஒசத்தி ஆயிண்டே போகுது. ஆக இந்த திருப்பாவை அனுசந்தானம் பண்றதன் மூலமா நமக்கு எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் அப்படின்னு இதுக்கான பலனையும் நமக்கு ஆண்டாள் நாச்சியார் அனுகிரகிக்கிறாரியே. ஆக இத்தோட இந்த திருப்பாவை உபன்யாசமானது பூர்த்தியாகிறது. அடியனுக்கு ஒரு ஒரு ஞான தரித்திரையான அடியனுக்கு இதையெல்லாம் வாசிக்கிறதுக்கு கூட அருகதை உண்டான்னு தெரியாது. ஆனா இதெல்லாம் வந்து சுவாமியோட ஆசீர்வாதம், நம் சுவாமியோட ஆசீர்வாதம், ஆச்சாரியர்களோட பரமகிருபை, பாதுகாதேவியோட சிபாரிசு, ஆண்டாளோட பெருங்கருணை, பெரிய பிராட்டியோட உத்தரவு, எம்பெருமானோட தயை, இதெல்லாம் சேர்ந்ததுனாலதான் ஒரு வாய்ப்பு கொடுத்து இனிமேயாவது இந்த ஜீவன் கொஞ்சம் நல்ல வழிபடட்டுமேன்னு அடியேனையும் ஒரு பொருட்டாக்கி தடுத்தாட்கொண்டிருக்காய்வா எல்லாருமா சேர்ந்துண்டு. ஆக எனக்கு அடியேனுக்கு அவ்வளோ விஷய ஞானம்லாம் போராது, இருந்தாலும் இந்த சதசானது இந்த இந்த நீங்கள்லாம் எவ்வளோ கேட்டிருப்பேன், எவ்வளோ வியாக்கியானங்கள் அனுபவிச்சிருப்பேன், இருந்தாலும் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து நீயும் பேசு அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த வித்வத் சதசானது என்னையும் அங்கீகரிச்சிருக்குங்கிறது ஒரு ஒரு பெரிய கிருதஜதையை அத்தனை பேருக்கும், ஆச்சாரிய பாதுகா அந்த ஆர்கனைசேஷனுக்கும் இதை ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை பேருக்கும் இந்த இடத்துல அடியனோட கிருதஜதையை சமர்ப்பிக்கிறேன். சீரார்த்தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம், ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம், சர்வம் ஸ்ரீ கிருஷ்ண பாதுகார்ப்பணம் அஸ்து. கவிதார்த்திக சிம்மாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாயி வேதாந்த குரவே நமஹா.